ஸ்ரீ ராஜீவாக்ஷ வக்ஷஸ்தல நிலைய ரமா ஹஸ்தா வாஸ்தவ்ய லோலத் லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மதுஜரி நாபி பத்மே முராரேஹே அஸ்தோகம் லோகமாத்ரா த்வியுக முக சிசோ ராணனே ஸ்வர்ப்பியமானம் சங்க பிராந்தேன திவ்யம் பய இதி விபுதை சங்கியமானா புனாது. காஞ்சீ மண்டல மண்டனஸ்ய மகினஃ கர்ணாட பூபுர்குரோஸ்தாதார்யஸ்ய திகந்த காந்த யசசோ யம் பாகினேயம் விதுஹ அஸ்தோகாத்வரகர்த்துரப்யய அஸ்தோகாத்வரகர்த்துரப்பய குரோஸ்தஸ்யேஷ வித்வன்மனேஹே புத்ர ஸ்ரீ ரகுநாத தீக்ஷித கவி பூர்ணோ குணைரேதே. தத்சுதஸ்தர்க்கவேதாந்தந்திரவ்யாகிருதிசிந்தகஃஎக்தம்விஷ்வகுணாதர்ஷம்விதத்தே வெங்கடாத்வரீ பத்யம் யத்யபி வித்யதே பஹுசதாம் ஹ்ருத்யம் விகத்யம் நதத் கத்யம்ச ப்ரதிபத்யதே ந விஜகத் பத்யம் புதாஸ்வாத்யதாம் ஆதத்தேஹி தயோஃப்பயோக உபயோ ராமோத பூமோதயம் சங்கஃ கஸ்யஹி ந ஸ்வதேத மனசே மாத்வீக மிருத்வீகயோஹ. விஷ்வாவலோகஸ்பிருஹயா கதாசின் விமானமாருஹ்ய சமானவேஷம் கிருஷான விஷ்வாவசநாமதேயம் கந்தர்வயுக்மம் ககனே சசார. நம சபாயை ஸ்ரீ வெங்கடாத்வரி என்கிற ஒரு மகான், ஒரு மகாகவி, அவர் இயற்றிய விஸ்வகுணாதர்ஷ சம்பூஹு என்கிற ஒரு சம்பூ காவியம். அந்த சம்பூ காவியத்தினுடைய அர்த்தத்தை விஞ்ஞாபிக்க வேணும்னு அடியனுக்கு ஒரு ஒரு அபிலாஷை பிறந்தது. அது என்ன? டாக்டர் ஸ்ரீராம் ஜெகந்நாதன். ரெண்டு மூணு காரணம். முதல் காரணம் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு அடியனுக்கு. இன்னும் நிறைய வாசிக்கணும், வாசிச்சது போகாது. இருந்தாலும் ஈடுபாட்டின் காரணமாக சில காவியங்கள்லாம் வாசிக்கணுன்ற ஒரு ஆசை. ரெண்டாவது, அந்த காவியங்கள் நாம் வாசிக்கும்போது நம்ம காட்டிலும் கண்டிப்பாக சில பேர் கொஞ்சமாக, இன்னும் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டுருப்பா சம்ஸ்கிருதத்தை, அல்லது சம்ஸ்கிருதம் தெரியாமல் இருக்கலாம், விஸ்வகுணாதர்ஷம் சம்பு என்கிற காவியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை வெங்கடாத்வரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்துட்டோம்னா அவளுக்கும் அது ஒத்தாசையாக இருக்குமேன்னு. மூன்றாவதுன்னு கேட்டால், என்னமோ காரணம் பகவான் நம்மளை அரசாணி பாளையம்னு சொல்கிறா, பாளையம் சொல்கிறா, இந்த ஸ்ரீகிராமத்தில் உட்காந்து வச்சுருக்கான். ஒரு நாலு வருஷமாக இங்கே இருக்கோம், ஒரு பாடசாலை கோஷம் நடக்கிறது. இந்த வெங்கடாத்வரின்னு சொல்லக்கூடிய வெங்கடாத்வரி, இவரை சொல்லக்கூடிய மகான் வந்து இங்கே வெங்கடாத்வரின்னு, ஆக்சுவலாக வெங்கடாத்வரிஹி வராது, வெங்கடாத்வரின் வெங்கடாத்வரி அப்படின்னு போகும். இந்த மகான் இந்த கிராமத்தில், ஸ்ரீகிராமத்தில் அவதரித்தவர். அவரால் இந்த ஊருக்கு ஒரு புகழ் உண்டு. அவருடைய குடும்பத்தில் பலவிதமான யாகங்கள் பண்ணி எல்லாம் மகாகவிகளாக இருந்திருக்கார். இந்த ஊரில் வாசம் பண்ணுறதுனாலையும் அந்த மகானுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம், நம்ம கைங்கரியத்தை அபேட்சித்து அவரோட புகழ் இல்லை. இருந்தாலும் அவர் சாதித்த அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை, சாரபாவத்தை நாம் பருகி பிறரும் பருகுமாறு செய்வோம்ன்ற ஒரு எண்ணத்தை பகவான் கொடுத்துருக்கான். அதனால் இன்று தொடங்கி சின்ன சின்ன ரெக்கார்டிங் மூலமாக அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் அந்த லிங்கை பகிர்ந்துக்கிறேன். யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில் சேர்ந்துக்கலாம். எப்பப்போ முடிகிறதோ, ஒரு ஒரு பத்தியமோ ரெண்டு பத்தியமோ என்ன, இல்லைன்னா இது சம்புவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கத்தியமும் வரும், அதையும் வாசித்து. வியாக்கியானம் அற்புதமாக இருக்குது. ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரி என்பவரால் எழுதப்பட்ட பதார்த்த சந்திரிகா அப்படிங்கிற சம்ஸ்கிருத டீக்கா. அப்புறம் ஜட்டாசங்கர பாட்டகன்னு ஒருத்தருடைய பிரபான்ற ஹிந்தி வியாக்கியாவும் இருக்குது. இந்த புஸ்தகமானது சௌக்கம்பால கிடைச்சது. சம்பாதகர் வந்து சுரேந்திரநாத் சாஸ்திரி அப்படின்னு பிரிண்ட் நல்லா இருக்குது. அந்த புஸ்தகத்தை பார்த்தா நீ விஞ்ஞானிக்க போகிறேன். ஸோ இதில் ஆர்வம் இருக்கிறவா கலந்துக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவா இருந்தாலும் அவளை கலந்துக்க சொல்லலாம். டெலிகிராம் லிங்க் நான் அனுப்புகிறேன். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஸ்ரீமதே வெங்கடாத்வரினே நமஹா.